பிரசாத் அற்புதம், ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டிமீட்டர் கூட அகழிங்கிற பேரில் வீணாக போகலை. அதே போல் ஒரு சென்டிமீட்டர் கூட ஒரு ஒரு ஒரு சொட்டு தண்ணி, ஒரு பிட்டு தண்ணி கூட அந்த வரப்போட உச்சியில் பெய்கிற தண்ணீர் கூட நம்ம நிலத்துக்கே வந்து சேர்ந்துடும். ஒரு சிங்கிள் ட்ராப், சரியா ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு சொட்டு தண்ணீர் கூட, ஒரு சொட்டு தண்ணீர் கூட விரையம் இல்லாமல் நம்ம நிலத்தில் சேமிச்சிடறோம். அவ்வளவு நிலத்தையும் விளைநிலமாக மாற்றிட்டோம். பக்கத்து வயக்காட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சு ஒரு அங்கலம் தண்ணி நின்னால் நம்ம நிலத்தில் ரெண்டு அங்கலம் தண்ணி நிற்கும். சரியா? ஏன்னு கேட்டால், இந்த வரப்போட ஒட்டுமொத்த பரப்பளவில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வயலுக்கே வந்து கிடைக்கும். வரப்போட அடி எவ்வளோ அகலம் இருக்கோ அவ்வளோ அகலத்துலேருந்து அந்த உச்சியிலேருந்து அப்படியே சரிச்சிக்கிட்டு வந்து எல்லா தண்ணியும் உடனடியாக வயலுக்கே வந்து கிடச்சிரும். அப்புறம் இன்னொன்று, பக்கத்து காட்டுக்காலில் கண்ணு கட்டின வரைக்கும் யாரும் இவ்வளோ உயரத்தில் கரை போடலை. அதனால் ரொம்ப கரையே இல்லாததுனால, அல்லது கிட்டத்தட்ட புஞ்சை நிலம் மாதிரி, திடல் மாதிரி, தடக்காடு மாதிரி, கிரவுண்டு மாதிரி, மைதானம் மாதிரி இருக்கிறதுனால அதில் வைக்கிற தண்ணியெலாம் சீக்கிரமாக ஆவியாயிரும். நம்ம உயரமாக வரப்போ வச்சுருக்கிறதுனால நம்ம வயலில் வைக்கிற தண்ணி சீக்கிரமாக ஆவியும் ஆகாது. சரியா? அதனால் பல வகையிலையும் நம்ம நீரை சேமிச்சிருக்கோம், கொஞ்சம் கூட நிலத்தை விரையுமே இல்லாமல் பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டாவது, இந்த சரிவில் வைக்கிற மரங்கள் ஒன்று கூட செத்தே போகாது. வயலில் வைக்கிற நீர்லேருந்து வரப்பு ரொம்ப நீண்ட நாளைக்கு ஈரம் காத்துக்கும். அதனால் வரப்பில் மரம் வச்சோன்னா பத்திரமாக பாதுகாப்பாக முழுமையான சந்தோஷமாக நீங்கள் மரத்தை வச்சுட்டு மறந்துட்டால் கூட வயல் பத்திரமாக தான் சேமித்து வச்சுருக்கிற தண்ணியிலேருந்து ஈரத்தை கொடுத்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக ஈரம் வயலில் அத்து போகாததுனால நீண்ட நாளைக்கு வரப்பில் இருக்கிற செடிகளுக்கு ஈரம் கிடச்சிட்டே இருக்கும். சரியா? வரப்பே இல்லாமல் இருந்ததால் தண்ணி சீக்கிரம் வெளியில் போயிடும், காவி ஆயிரும், காஞ்சி போயிடும். இப்போ நம்ம வரப்பு எடுத்துருக்கோம், வயலில் தண்ணி நிறையா நிற்கும். அதனால் நீண்ட நாளைக்கு மண் ஈரம் காக்கும், அந்த நீர் பூரா இறங்கிடும். கோடையில் கூட ஈரம் வந்து அதிகமான அளவில் பூமிக்கு கீழே ஈரம் இருக்கும் நம்ம வயலில். ரெண்டாவது, நம்ம பம்பு செட்டுக்கு தண்ணி பஞ்சமே வரவே வராது. யார் பம்பு செட்டுக்கு தண்ணி பஞ்சம் வந்தாலும் நம்ம பம்பு செட்டுக்கு தண்ணி பஞ்சமே வராது. ஏன்னா பெய்கிற அவ்வளோ நீரும் நிலத்துக்கும் கீழே பத்திரமாக நம்ம சேமித்து வச்சுட்டோம். பேங்கில் போட்ட பணத்தை ஒரு பைசா கூட இல்லாமல் எடுக்கிறது மாதிரி, வட்டி முதலுமோ அது மேலும் மேலும் டெவலப் ஆகிற மாதிரி, விதை வந்து ஒரு 50 கிலோ நெல்லுலேருந்து 5000 கிலோ 50000 கிலோ நெல் விதை வைக்கிற மாதிரி நம்ம வரப்பை உயர்த்தி நீரை அறுவடை பண்ண, நீரை அறுவடை பண்ண கற்றுக்கிட்டோம். நீரை விதைச்சி நீரை பல 100 மடங்காக அறுவடை பண்ண கற்றுக்கிட்டோம். சரியா? இது எல்லா விதமான தாவரங்களையும் கொண்டு வரும். சரியா? இதுதான் பூமியினுடைய உயிர்த்தல். இப்போ விதை முளைச்சிதுன்னா அது அதுலேருந்து ஆக்சிஜன் தயாரிக்கிற தொழிற்சாலை. விதை செடியாக மாறிச்சுன்னா ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலையை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னு அர்த்தம். 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஒரு வரம், ஒரு மரம் 5000 வருஷத்துக்கும் பகல்லையும் ஆக்சிஜனை வெளிவிடும், இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும். சரியா? இப்போ தன்னால் வளிமண்டலத்தில் எவ்வளவுக்கு அவ்வளோ கார்பன் உள்ளே வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கார்பனை உள்வாங்கி உயிர்த்தலுக்கான ஆக்சிஜனை நிறைய வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும் 5000 வருஷமும். அப்போ அது வந்து மரங்கள் தாவரங்கள் என்பது ஒரு ஆக்சிஜன் தொழிற்சாலை அது. ஆனால் விதையாக இருந்தால் அது ஆக்சிஜனை வெளிவிடாது இல்லையா? அதனால் நம்ம வந்து பல்லடுக்கு முறையில் நம்ம இந்த ஒரு மிகப்பெரும் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.